குச்சி வாங்கி பரிசோதனை ஒன்று இரண்டு மூன்று. ரத்தி ஆதித்த கரிகாலனார் கையல் தொடங்கி வில் வணங்கி களம் புகுந்த புலி வரைக்கும் மடி தவழ்ந்த என் தாய் தமிழே உன் சொல்லே ஆயுதம். என் சுற்றம் உள்ள வரை எனது கவி எட்டு தாக்கும் படை இறுதி வரை யுத்தம் காணும் பகை போர்க்களத்து துள்ளி பாயும் துணி தோற்றதில்லை என்றென்றும் இது கம்பன் சொல்வெல்லும் சுதிபாடும் விடுதலை நான் விதைத்த விதைகள் விருட்சமாய் எதிர்காலம் பிறக்கும் என் கொற்றவனுக்கு ஒரு கட்டளை இட்டது கட்டளையின் வழி கற்பனை தொட்டது முள்ளிலும் பூவிலும் முட்டிய அனுபவம் கொட்டது வார்த்தைகள் முத்தமிழ் முழுவதும் வரவச நிலை அது பிறக்கின்றதா பழந்தமிழ் கவிதைகள் இனிக்கின்றதா படிகளுக்கு பரம்பொருள் பார்வையில் ஆயிரம் கவிதைகள் சொல்வேன். வளர்ந்தான்